பூவின் வழி நீயும் போக, காதல் மொழி நானும் பேச, உள்ளம் மினி உஞ்சல்லாடுது உன்னாலே உன்னாலே. சாரல் மலை உன்மேல் வீழ, ஆயுள் வரை ஒன்றா வாழ, ஊரெல்லாம் கொண்டாட்டம் அடி உன்னாலே உன்னாலே. இவள் அசைவேனில் விழுந்தே நான் விழி மொழி மெல்ல அறிந்தே, உயிர் பிழைத்திட சிரித்தே நானும் மீண்டும் பிறந்தே. உண்மேனி தொட்ட மழை தூளியை நான் சேர்த்து வைத்து கடலாக்கவே, மௌனத்தினிலும் மொழி புரிந்தே. நீயும் போக, காதல் மொழி நானும் பேச, உள்ளம் இனி உன்றல்லாடுது உன்னாலே உன்னாலே. சாரல் மலை உன்மேல் வீழ, ஆயுள் வரை ஒன்றா வாழ, ஊரெல்லாம் கொண்டாட்டம் அடி உன்னாலே உன்னாலே. உன்னாலே விழுந்தேன், மிதந்தேன், பறந்தேன் உன்னாலே. உன்னாலே உன்னாலே உன்னாலே உன்னாலே.